ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஸ்ருதி ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்ய மாமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரயுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரம் ஸ்ரீமத் பராங்கு சமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாத்துங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சூச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே பூதா தஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை யாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இப்போ ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையில இன்னொரு முக்கியமான பாசுரமான இந்த பாசுரத்தை 19வது பாசுரத்தை நமக்காக கொடுத்திருக்கார். இந்த பாசுரத்தை எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா பூலோக கண்ணோட்டத்துல இல்லாம பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதா நினைக்காம ஒரு மிதுனமே உத்தேசியமா இருக்கிற பெருமாள் பிராட்டியோட தத்துவத்தை மனசுல நிறுத்தின்னு இந்த பாசுரத்தை நம்ம பார்க்கணும். பாண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா, குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு நமக்கு இந்த பாசுரத்தை கொடுத்திருக்கா. இப்போ போன பாட்டுல நப்பின்னை பிராட்டிய வந்து கதவை தர நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் உன் மைத்துனன் பேர்பாடன்னு புருஷகாரம் பண்றதுக்காக கூப்பிட்டா. நம்மளோட இந்த திவ்ய பிரபந்தத்திலேயே 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே பிராட்டியோட பெருமையை பேசறதுக்கு சில பாசுரங்கள் இருந்தாலும் பிராட்டிக்காகவேனு ஒரு முழு பாசுரம் அமைந்தது அப்படின்னா அது உந்து மத கழிட்டுந்தான் போன பாசுரம் தான். அப்பேற்பட்டு பிரத்யேகமா பிராட்டிக்குன்னே ஒரு பாசுரம் கொடுத்து கூட போன பாசுரத்துல நப்பின்னை வந்தவள் இல்லை, அவ வரவே இல்லை. அதனால இப்ப அடுத்த பாசுரமானது இது உதயமாயிருக்கு குத்து விளக்கெரியன்னு. இப்ப இந்த பாட்டிலையும் நப்பின்னையையும் கண்ணனையும் எழுப்புறா. நம்மள மாதிரிதான் பெருமாள் கிட்ட ஒரு தடவை நம்ம இது வேணும்னு கேட்போம், அவர் தருவார்னு வெயிட் பண்ணாம திருப்பி திருப்பி அதையே நம்ம கேட்போம் இல்லையா. அதே மாதிரி ஒரு தடவை கூப்பிட்டா வரல, மறுபடியும் மறுபடியும் கூப்பிடுறா. கொஞ்சம் இப்படி நினைச்சு பாப்பமே, இத அதாவது நம்ம இந்த கஜேந்திர மோக்ஷம் இந்த கதையெல்லாம் வாசிக்கிறப்ப பக்தர்கள் கூட்ட உடனே ஓடி வர்றவர் தானே பெருமாள், அப்படிதானே நம்ம பாத்திருக்கோம். அப்படி அவரே வரலன்னா கூட பிராட்டியானவள் தாங்க முடியாம ஓடி வந்துருவா காப்பாத்துறதுக்காக, இப்படிதானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க ரெண்டு பேருமே வரல, பெருமாளும் வரல பிராட்டியும் வரல, யாருமே குற்றம் பண்ணாதவா அப்படின்னு ஒரு பக்கமும், சரி தப்பேதான் பண்ணிட்டா இப்ப என்னன்னா அதனால இப்ப என்ன அப்படின்னு சொல்றவதான பிராட்டி. அந்த மாதிரி பக்தனுக்கு அருள் புரியணும் அப்படின்னா நமக்கு முதல்ல பிராட்டி தான் பண்ண முடியும். ஏன்னா பிராட்டிக்குதான் அப்படி ஒரு தயை உண்டு, பெருமாள் கிட்ட கேட்கணும்னு கூட அவளுக்கு அவசியமே கிடையாது, அவளே நமக்கு அனுகிரகம் பண்ணிட முடியும். அதனாலதான் சீதை வந்து சீதையை சொல்லும் போது சீதோ பவ ஹனுமதஹான்வா. ஆனா ராவணனை பார்த்து சொல்லும் போது சீதை சொல்றா, ராமரோட அனுமதி இல்லாததுனாலதான் நான் இன்னும் உன்னை சாம்பலாக்கவில்லை அப்படின்னு. ஆக அனுகிரகம் பண்ணணும்னா பெருமாளோட பர்மிஷன் அவளுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா யாரான ஒருத்தரை தண்டிக்கணும்னா பொதுவில பிராட்டி யாரையுமே தண்டிக்க மாட்டா. இந்த மாதிரி ராவணன் மாதிரி ஒருத்தனை சொல்லும் போது பெருமாளோட அனுகிரகம் இல்லாததுனாலதான் உன்னை நான் இன்னும் சாம்பலாக்கலன்ற. ஆக நம்ம காப்பாத்துறதுக்கு ஓடி வரணும் அப்படின்னா அதுக்கு பெருமாளோட பர்மிஷன் கூட வேண்டாமே, அவளே வந்துடுவோம். இன்னும் சொல்ல போனா பெருமாளே எப்படி இருப்ப, தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதக்குறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரில் நன்று செய்தார் அப்படின்னு. அதாவது ஒருவேளை பிராட்டியே இவாள்லாம் இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா கூட என்னடியார் அது செய்யார் அந்த மாதிரி பண்ண மாட்டா, செய்தாரேல் நன்று செய்தார். அப்படியே ஒருவேளை அவ பண்ணிருந்தா கூட அவ பண்ணது தப்பா இருக்காது. இப்படி பேசுறவர் தானே பெருமாள், அவ்வளோ வாத்சல்யத்தோட இருக்கிறவா தானே ரெண்டு பேருமே. ஆனா இங்க ஆண்டாள் நாச்சியாரும் 5 லட்சம் பெண்களும் சேர்ந்து கூப்பிடும் போது வரலையே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா சில சமயம் பெருமாளோட காரணங்கள் நமக்கு புரியவே புரியாது, சில சமயம் இல்ல பல சமயம் நமக்கு புரியாது. நம்மளுடைய இந்த சிற்றறிவை வச்சுட்டு அவரை நம்ம கணக்கே போட முடியாது. நம்மாழ்வார் பெருமாள் அடையணும்னு அப்படி கதறி கதறி இத்தனை பாட்டு பாடியிருக்கார், இத்தனை பாசுரங்கள் கொடுத்திருக்க, ஒரு 10 பாட்டு முடிஞ்ச உடனே பெருமாள் வந்திருக்கணும் இல்லையா நியாயமா. அவரோட அந்த கதறுதலுக்கு பெருமாளை பிரிஞ்சு இருந்த வாட்டத்துக்கு அவர் உடனே வந்திருக்கணும். ஆனா அப்படி அவர் உடனே வந்திருந்தார்னா ஆஹா காப்பாத்துற தெய்வம் பெருமாளை நம்ம கொண்டாடி இருப்போம், ஆனா நமக்கு எப்படி பாசுரம் கிடைச்சிருக்கும். ஆக பெருமாள் அப்படி வராம இருக்கிறதுக்கு கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம கேட்ட உடனே பெருமாளோ பிராட்டியோ நமக்கு எதையாவது கொடுக்கலன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் கூட நல்ல காரணமா தான் இருக்கும். ஆழ்வார்க்கு 10வது பாசுரத்திலேயே எல்லா ஆழ்வார்க்கும் 10வது பாசுரத்திலேயே கொடுத்திருந்தா 4000 நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும், நம்ம எப்படி உஜ்ஜீவிக்க முடியும். ஆக நம் பொருட்டு அவளை கொஞ்சம் தாமதிச்சு அவளுக்கு பலன் கொடுத்திருக்க, அது அவ கிட்டே இந்த அத்தனை பாசுரங்கள் வாங்கணுங்கிறதுக்காக தான் தாமதிச்சிருக்கிறாக, அதுவுமே ஒரு நல்ல காரணம் தான். இப்போ ஒருவேளை போன பாட்டுல போன பாசுரத்திலேயே வந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு வந்து நப்பிண்ணையானவள் கதவை திறந்து உடனே புருஷகாரம் பண்ணியிருந்தான்னா மாலை மாரிமல முழிஞ்சில் பாசுரம் வரைக்கும் நமக்கு பாட்டே கிடையாது, நேரவே நம்ம அன்றி உலக வளர்ந்தாய் அடி போற்றின்னு போயிருப்போம். இத்தனை பாசுரங்களே நமக்கு கிடைச்சிருக்காது. இத்தனை பாசுரங்கள்ல தான் அந்த தத்துவம் இருக்கு, பெருமாளும் பிராட்டியும் மிதுனமே உத்தேசியம்ன்ற அந்த தத்துவம்லாம் இந்த பாசுரங்களுக்குள்ளதான் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு கிடைக்காமையே போயிருக்கும் அப்படிங்கறதுனாலதான் கொஞ்சம் அவ தாமதிக்கிறா. இல்லன்னா ஆண்டாள் பிராட்டியே வந்து கேட்கும் போது நப்பிண்ணையானவள் வாய முடிந்து இருப்பாளா, இல்ல பெருமாள் தான் வாய முடிந்து இருப்பாளா. ஆக அவளுக்கு இன்னும் ஏதோ கொஞ்சம் விஷயங்கள் வரவேண்டி இருக்கிறதுனால அவ இந்த மாதிரி பதில் சொல்லாம இருக்க. இப்ப முதல்ல ஆண்டாளானவள் ஆரம்பிக்கிறா குத்து விளக்கெரிய அப்படின்னா, பொதுவிலேயே பெருமாள் இருக்கிற இடத்துல விளக்கு வந்து ஏத்திதான் இருக்கணும். எப்பவுமே பெருமாள் இருக்கிற இடம்னா விளக்குன்றது எப்பவுமே ஏத்தப்பட்டு தான் இருக்கணும். அதனாலதான் சன்னதியிலாம் தூங்கா விளக்குன்னு ஏத்தி வைப்பான். இன்னொன்னு என்னன்னா தீபம் இல்லாத இடத்துல தூங்க கூடாதுன்னு சாஸ்திரம் வேற சொல்லியிருக்கு. அதனால பெருமாள் தூங்குற இடத்துல நிச்சயமா அந்த ஒரு விளக்கானது கண்டிப்பா இருக்கும். காசிராஜன் அப்படின்னு காசிராஜனா இருந்த சாருவர்மன்றவரோட மனைவி வந்து லலிதைன்னு பேர் அவ பேரு. அவ வந்து கோவில்ல வந்து பெருமாள் கோவில்ல 1000 விளக்கு தினம் ஏத்துவளாம். அந்த ராணியானவள் காசி ராணியானவள் எதுக்கு இந்த மாதிரி ஏத்தற அப்படின்னு கேட்டப்போ அவ சொல்றா, போன ஜென்மத்துல நான் ஒரு எலியா இருந்தேன், அந்த பெருமாள் கோவில்ல அந்த எலியானது சுத்தி சுத்தி வரும்போது ஒரு பூனையை பார்த்து பயந்துண்டு ஓடும்போது பெருமாளோட விளக்குல காலை வச்சு தாண்டும் போது அந்த திரியானது தூண்டப்படுறது, அணையற ஸ்டேஜில் இருந்த அந்த விளக்கோட திரியானது தூண்டப்பட்டது. அந்த ஜென்மம் எனக்கு அப்ப அந்த பூனைக்கு பயந்துட்டு ஓடும் போது அந்த விளக்க தூண்டி விட்டுட்டு போனேன், விளக்கு நல்லா எரிஞ்சுது, அது நான் வந்து பெருமாள் விளக்கு எரிய அணையக்கூடாதுன்றதுக்காக எரிய வேணும் அப்படின்றதுக்காக நான் அதை பண்ணதா ஒரு கணக்குல எடுத்துட்டு இந்த ஜென்மத்தில என்ன ராணி ஆக்கியிருக்க, அப்போ புத்தி பூர்வமா நான் தெரியாம அந்த விளக்கை ஏத்தினதுக்கே என்ன ஒரு ராணி ஆக்கியிருக்கேன்னா, அந்த விளக்கு ஏத்தணும்ன்றது அதை தெரிஞ்சுட்டு நான் பண்ணும் போது எனக்கு அந்த மோட்சத்தையே கொடுக்க மாட்டாரா பெருமாள் அப்படின்னு தான் நான் தினம் 1000 விளக்கு பெருமாள் கோவில்ல ஏத்துறேன் அப்படின்னு. அப்படி பக்தியோட ஏத்தப்பட்ட ஒரு குத்து விளக்கானது உள்ள இருக்கு. விளக்கு அப்படிங்கறதே பொதுவா எதுக்கு ஏத்துறோம் அப்படின்னா, ஒரு பர்பஸ் என்னன்னா அந்த இடம் பிரகாசமா இருக்கணும், இன்னொன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருளானது விரட்டப்படணும்னு. அஞ்சு முகம் கொண்ட குத்து விளக்குன்றது பெருமாளோட அஞ்சு நிலையையும் பெருமாளோட அந்த அர்த்த பஞ்சகத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்தும். ஒரு ஒரு முகமும் ஏத்தும் போது பெருமாளோட அஞ்சு நிலையை நினைக்கணும், அர்த்த பஞ்சகத்தை நம்ம நினைக்கணும். மனசு ஒன்றி இந்த விளக்கை நம்ம ஏத்தும் போது நம்மளோட அஞ்சு புலனும் நம்மளோட கட்டுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு விளக்கை நம்ம ஏத்தினோம்னா அது ஞான தீபமா இருக்கும். அந்த ஞான தீபம் நம்ம மனசுல வந்ததுன்னா அஞ்ஞானம் நமக்கு விலகும். ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர் யாருன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான். இப்படிப்பட்ட ஞான விளக்கை நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளோட மனசுல ஏத்துறா, அந்த விளக்கு வெளிச்சத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு அடுத்தது ராட்சியார் சொல்றாங்க. குத்து விளக்கு எரிய அந்த விளக்கு எரியறது அந்த இடத்துல நம்ம என்னத்தை பாக்குறோம் அப்படின்னா, கோட்டுக்கால் கட்டில் மேல் யானைகளோட தந்தத்தால பண்ணப்பட்ட கால்கள் உள்ள கட்டுள்ளது. என்ன குவலையா பீடம்ன்ற யானையை வீழ்த்தினவனோட அந்த வீரனோட மனைவி இந்த நப்பின்னை. இவ சுயமாவே இவ ரொம்ப பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவதான் பிறந்தாத்திலேயே, ஆனாலும் பெருமாளோட வீரத்துக்கான அடையாளமா அந்த யானை தந்தம் இருந்ததுனால அதால பண்ணப்பட்ட கட்டில படுத்துக்கிறது தான் வீர பத்னியான இவளுக்கு ரொம்ப ஒசத்திங்கிறதுனால அந்த கோட்டுக்கால் கட்டில் மேல் பெருமாளும் தாயாரும் எழுதியிருக்காப்போ. இந்த கோட்டுக்கால் கட்டிலுக்கு 4 கால் இருக்கே, அது எதை, அது வந்து யானதந்தத்தால பண்ணப்பட்டதுன்றது ஒரு அர்த்தம். அந்த 4 கால் எது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய 4 விதமான வர்ணங்கள். பிராமணன், வைசியன், க்ஷத்ரியன், சூத்ரன்னு சொல்லப்படுற 4 வர்ணம், தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம்னு சொல்லப்படுற 4 விஷயம், 4 விதமான ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 விதமான ஆசிரமங்கள், பக்தி, முக்தி, ஸ்வனிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டைன்னு பெருமாளை அடையக்கூடிய 4 விதமான வழிகள், நரகம், ஸ்வர்க்கம், கைவல்யம், மோக்ஷம்னு 4 விதமான பலன்கள், திரேதா, துவாபர, கலின்னு சொல்லக்கூடிய 4 விதமான யுகங்கள், இதெல்லாம் தான், இதெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டுதான் ஒரு ஒரு காலில் ஒன்னொன்னு ஒரு லேயரா போட்டு போட்டுதான் அது கட்டில் காலானது அமைக்கப்பட்டிருக்கு. அதோட அவுட்டர் வந்து இந்த யானை தந்தத்தால இருக்கு. இப்படி நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும் இது ஒரு பூலோகம், யானைகளால தாங்கப்படுற பூலோக வடிவு தான் இது. 4 கால்களால அமைக்கப்பட்டு யானையோட தந்தம் தாங்கிறது அப்படின்னா இது ஒரு பூலோகம், இந்த கட்டுன்றது ஒரு பூலோகம். அதுக்கு மேல ஒரு மெத்தை இருக்கு இல்லையா, மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னு இருக்கே, மென்மை, வெண்மை, வாசனை, குளிர்ச்சி, அழகு, இந்த அஞ்சும் சேர்ந்த பஞ்சசயனமா, தளிர், மலர், பஞ்சு, பட்டு, மெல்லிய கம்பளம், இந்த அஞ்சு சேர்ந்த பஞ்சசயனமா, அன்ன தூவி, இலவம் பஞ்சு, செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயில் தூவி, இந்த அஞ்சு சேர்ந்த பஞ்சசயனமா அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது இல்ல. அந்த கட்டுங்கிறது எது சேர்ந்தது அப்படின்னா நம்மளுடைய இந்த உலகத்துல அந்த கால்களால தாங்கி நிக்கக்கூடிய இந்த கட்டில் காலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மெத்தை எதுன்னா தேவ, மனுஷ்ய, த்ரியக்ஸ், தாவரங்கள் இதெல்லாம் இதால ஆன அந்த பூலோகத்தை மெத்த மாதிரி போட்டுண்டு அதுக்கு மேல பெருமாள் இருக்க. சரி, இதெல்லாம் இவருக்கு உறுத்தலையா, நம்ம எல்லாம் இத்தனை பாபம் பண்றோம், நமக்கு இத்தனை தோஷங்கள் இருக்கு, அசுத்தம் இருக்கு, இது மேல அவர் இருக்காருன்னா அந்த தோஷம் அவருக்கு ஒட்டாதான்னா அவருக்கு ஒட்டவே ஒட்டாது, எந்த தோஷமும் எந்த பாபமும் அவரை சேரவே சேராது. அப்படி ஒருவேளை இருந்தா அவருக்கு அது உறுத்திருக்கும், அந்த மாதிரி ஒரு மெத்தையில அவர் படுத்திருந்தாருன்னா அவருக்கு அந்த தோஷம் விட்டோம்னா அவருக்கு உறுத்திருக்கும். ஆனா இங்க பதம் என்ன, மெத்தென்ற பஞ்சசயனத்தில் அவருக்கு அந்த தோஷமே ஒட்டாது, அவருக்கு இந்த எதுவுமே குற்றம் எல்லாம் கிடையாது, அவருக்கு அதனால அது உறுத்தவே உறுத்தாது, அதனால அது மெத்தென்ற பஞ்சசயனமா அவருக்கு இருக்கு. ஆக அவர் இந்த மாதிரியான ஒரு பஞ்சசயனத்துல பெருமாளானவர் இருக்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சயனத்துல பெருமாள் இருக்கும் போது அவர் மேல ஏறி உட்கார்ந்துட்டு நம்மள வந்து பெருமாள் வந்து நம்ம மோட்சத்துக்கு போகும்போது அவ அந்த காலை புடிச்சுண்டு ஏறி நம்ம அவரோட மடியில போய் உட்காருவோம்னு சொல்லுவா. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்மள உயர்த்தணுங்கிறதுக்காக தான் இத்தனை பாசுரமும் ஆண்டானவள் நமக்கு கொடுத்துருக்கா. ஆக இந்த மாதிரியான குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னா, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்ப்பிரவாய் அப்படின்னா, கொத்தலர் பூங்குழல் அதுக்கு அந்த மேல் அப்படின்ற பதத்தை இதோடையும் சேர்க்கணும். கொத்தலர் பூங்குழல் மேல் நப்பின்னை கொங்கை மேல் அப்படி பிரிச்சோம்னா, கொத்தலர் பூங்குழல் அப்படி என்னது அது அப்படின்னா, கொத்து கொத்தாக அலர்ந்த ஞானமாகின்ற புஷ்பங்களை பெற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவா யார் அப்படின்னா, நித்தியர்கள் முக்தர்கள். அவாளை காட்டிலும் மேலானவன் கொத்தலர் பூங்குழல்க்கும் மேலானவன். நப்பின்னை கொங்கை மேல் அப்படின்னா, நப்பின்னை மற்றும் இதர தேவிகள், அதாவது பெருமாள் வந்து அந்த புருஷன் அப்படின்னு சொன்னா, அந்த தேவிகள்ல வரக்கூடியவாளை அதை அடையாளப்படுத்துறதுக்காக, ஏன்னா பெருமாளும் தாயானும் மிதுனமே உத்தேசியம், ரெண்டு பேரும் ஒன்னா கலந்தவா. ஆனா மற்ற தாயார்களை இங்க குறிக்கணுங்கிறதுக்காக நப்பின்னை கொங்கை மேல், கொங்கைன்ற வார்த்தையின் மூலமா பெண்கள் அதாவது தேவிகள் பிராட்டிகள் அப்படின்றத உணர்த்தத்துக்காக, நப்பின்னை மற்றும் இதர தேவிகளான ஸ்ரீதேவி பூதேவி இவாளை காட்டிலும் மேலானவன், நித்தியர்கள் முக்தர்களை காட்டிலும் மேலானவன், பிராட்டிகளை காட்டிலும் மேலானவன் அப்படின்றத சொல்றதுக்காக தான் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் அப்படின்னா. ஏன்னா பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் ரெண்டு நிலைகள்ன்றது காமன், அதாவது உபாயம் உபேயம் இது ரெண்டு பேருக்குமே உண்டு. வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமேன்னு சொன்னதுனால பிராட்டிக்கும் உபேயம் உண்டு, அவளே மூல பிரகிருத்தியா இருக்கிறதுனால அவளுக்கு உபாயம்ன்ற நிலையும் உண்டு. ஆனா அதுல இருந்து மூணாவது நிலையான புருஷகாரம்ன்றது பெருமாளுக்கு கிடையாது, அது பிராட்டிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த புருஷகார பூதையான பிராட்டியை குறிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நப்பின்னை கொங்கை மேல், இது தாயார்களுக்கே உண்டானது இது அப்படின்றதுனால நப்பின்னை கொங்கை மேல்னு சொல்லிட்டு, ஆனா அதை காட்டிலும் மேலானவன் அவன். அந்த புருஷகாரம் யார்கிட்ட பண்றா, பெருமாள் கிட்ட பண்றா. இந்த குழந்தைகள் தப்பே பண்ணிருந்தாலும் மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு பெருமாள் கிட்ட இவா புருஷகாரம் பண்றதுனால நமக்காக, ஆக அப்பேற்பட்ட தாயாரையும் காட்டிலும் மேலானவன் சொல்றதுனால கொத்தலர் பூங்குழல் மேல் நப்பின்னை கொங்கை மேல் அப்படின்னு பிரிக்கிறா பெரியவா. வைத்து கிடந்த மலர் மார்பன், இப்போ இந்த மாதிரி இவாளை காட்டிலும் அவன் உயர்ந்தவன் அப்படின்றது பிரமாணத்தாலே அறியப்பட்ட ஒன்னு, வேதமே அப்படிதான் சொல்லிருக்கு. அந்த மலர் மார்பனான விசாலமான ஹிருதயத்தை உடையவனான பெருமாளே, ஏன்னா அவருக்கு தான் இந்த ஜீவன்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்தா மனசு உருகி போயிடுறது அவருக்கு. அதனால என்ன பண்றாரு, மோட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார் அவர். அப்பேற்பட்ட மென்மையான மனசு இருக்கக்கூடியவர், அந்த விசாலமான ஹிருதயம் இருக்கக்கூடியவர், மலர் மாதிரி மனசு இருக்கக்கூடியவர். அதனால மலர் மார்பா வாய்த்திரவாய் அப்படின்னா, எம்பெருமானே உன்னுடைய திருவடியை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கும், நீர் வாய் திறந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு இவ கேக்குறா. உடனே பெருமாள் கேக்குறாரோ, அதுக்கு இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க எப்ப என்கிட்ட சரணாகதி பண்ணீங்கோ அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேக்குற. நீயே கதின்னு நீங்க எப்ப என்கிட்ட வந்து காலில் விழுந்து சேவிச்சு சரணாகதி பண்ணீங்கோ அப்படின்னு கேட்டா, உடனே ஆண்டாளானவள் சொல்றதுக்கு ஒரு பாசுரம் ரெடியா வச்சுட்டு இருக்கலாம். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீயத்து பல்படிகளால் குடிகுடி வழிவந்து ஆட்சியும் தொண்டரோருக்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காயின்னு ஆழ்வார் ஏற்கனவே சாய்ச்சிருக்கார். அதனால சரணாகதின்னு நாங்க வாய் திறந்து சொல்லலன்னாலும் எங்களோட செய்கையின் மூலமா உமக்கு அது புரியலையா, நாங்க அது சொன்னதாகவே நீர் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேக்கறா. ஆனா பெருமாள் பதில் சொல்லல. அப்பதான் ஆண்டாளுக்கு புரியறது, நேர பெருமாள் கிட்ட நம்ம பேசக்கூடாது. அதனால மறுபடியும் நப்பின்னை பிராட்டிய கூப்பிடுறா. ஏன்னா இங்க ஆண்டாள் மட்டும் வந்திருந்தா பெருமாள் உடனே சரின்னு சொல்லியிருப்பார். ஆனா கூட 500,000 பெண்கள் இருக்கா, இவள்லாம் யாரு, நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள். அவள்லாம் அவ்வளோ உத்தமமா இருக்காளான்னா நிச்சயமா நிறைய தப்பு பண்ணிட்டு தான் நம்ம பெருமாள் முன்னாடி போய் நிக்கிறோம். ஆக பெருமாள் இவாளெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது சொல்லிட்டார், பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார்னா அப்புறம் அதை மாத்த முடியாது. அதை விட அவர் பேசாம இருக்கிறதே பரவாயில்ல, ஏன்னா அப்ப புரியறது ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், நேரம் அப்ப பெருமாள் கிட்ட போகக்கூடாது, பிராட்டி மூலமா தான் போக முடியும், இல்லைன்னா பெருமாளாலேயே கூட நினைச்சா கூட நம்மள ஏத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால பெருமாள் அந்த இடத்துல வாய திறக்கல. உடனே இவளுக்கு ஆண்டாளுக்கு புரிஞ்சுடுறது. அதனால மறுபடியும் இப்போ இந்த இடத்துல நப்பிண்ணை பிராட்டி கிட்ட வரா. மைத்தடங்கண்ணினாய் அப்படின்னா யார் மைத்தடங்கண்ணினாய்? நப்பிண்ணை பிராட்டி, நீ உன்னுடைய மைகள் தடவிய கண்களால பெருமாளை எப்பவும் குளிர்ச்சியா பார்த்துட்டே இருக்க, அப்பேற்பட்ட நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், நீ பெருமாளை எழுந்துக்கவே விடாம பண்றியேம்மா, இது நியாயமா அப்படின்னு கேக்குறான்னு ஒரு அர்த்தம். ஆனா மைத்தடங்கண்ணினாய் யாரு? நப்பிண்ணை பிராட்டியா? இல்ல, நாங்க கூட மைத்தடங்கண்ணினாய் தான் அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டி கிட்ட ஆண்டாளானவள் சொல்றாளாம். என்னது நீங்க என்ன மைத்தடங்கண்ணினாய்? நீங்க தான் மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும்னு எல்லாம் முதல்ல சொன்னீங்களே, இப்ப எங்க நீங்க மைத்தடங்கண்ணினாய்? அப்படின்னா நாங்க வந்து கண்ல பக்தின்ற மை இட்டுன்னு இருக்கோம், ஏன்னா எங்களோட ஆச்சாரியன் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்க, ஞான விளக்க ஏத்திருக்க, அந்த குத்து விளக்கு ஏத்தினாரே எங்க ஆச்சாரியன் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்க, அதனால நாங்க கண்ல பக்தின்ற மையை இட்டுன்னு இருக்கோம். பொதுவா இந்த புதையல் எல்லாம் தேட போறவா வந்து கண்ல ஒரு மை இட்டுப்பா, ஸ்பெஷல் மை, அதை வச்சுட்டு பார்த்த உடனேவே தெரிஞ்சிடும் எங்க புதையல் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு ஞான மை எங்களுக்கு எங்க ஆச்சாரியன் கொடுத்திருக்க, அந்த மையை இட்டுன்னு நாங்க பார்த்தோம்னா மகாநிதியான பெருமாள் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுறது. மனசி விலசதாட்சேனா, சாரி, மனசி விலசதாக்ஷனா பக்தி சித்தாஞ்சனேன அப்படின்வான். அந்த மனசுல அந்த பக்தின்ற மைய தடவிண்டு பார்த்தா பெருமாளானவ தெரிவரும். அந்த மாதிரி நீ மட்டும் மைத்தடங்கண்ணினாய் இல்லம்மா, நாங்க கூட மைத்தடங்கண்ணினாய் தான். மணாளன் அப்படின்னா உனக்கு மட்டுமா அவன் மணாளன்? மணாளன்னா என்ன அர்த்தம்? மனசுக்கு பிரியமானவன். அவன் உனக்கு மட்டும்தான் மனசுக்கு பிரியமானவனா? எங்களுக்கு இல்லையா? எங்களுக்கும் அவன் மணாளன் தானே. சரி, அவன் மட்டும்தான் உனக்கு மணாளனா? உனக்கு மனசுக்கு பிரியமானவன் அவன் மட்டும்தானா? இந்த ஜீவாத்மாக்கள் உனக்கு மனசுக்கு பிரியமானவா இல்லையா? எங்களுக்காக நீ அவனை ஒரு தடவை எழுப்ப கூடாதா? எத்தனை போதும் துயிலேழ ஒட்டாய்கான், நீ அவனையும் எழுப்பல, ஆனா உன்னுடைய மனசு என்னன்னு எனக்கு புரியறது. எங்களுக்கான அந்த துயிலையும் எழ ஒட்டாய்கான். என்ன துயில்? யோக நித்திரை. இந்த பிரம்மானுபவம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா பல பிறவி எடுத்து கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறமா ஒரு ஜீவாத்மா ஞானவானா இருந்து பெருமாளை அடையறான், அதனால அவனுக்கு அந்த பிரம்மானுபவம் நீடிச்சு நிலைக்கணும், அவனுக்கு எக்காரணம் கொண்டும் திரும்பவும் இந்த சம்சாரத்துல வந்து அவன் விழுந்துடக்கூடாது அப்படின்ற விருப்பத்தினால நீ அவனை எழுப்பல மட்டும் இல்ல, நீ துயிலழ ஒட்டாய்கான், எங்களையும் மணாளனான உனக்கு மனதுக்கு பிடித்த அந்த ஜீவாத்மாக்களான எங்களையும் எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், எங்களையும் கூட இந்த பிரம்மானுபவம் அப்படின்ற துயிலேந்து எழுப்ப மாட்ட, எங்களுக்கு தெரியும். எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால், நீ அவனை பிரிஞ்சு இருக்க மாட்ட. அதே மாதிரி தானே நாங்களும், நாங்களும் தானே அவனை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு விரும்பல. நாங்க அவனை பிரிஞ்சு விரும்ப இருக்கிறதுக்கு விரும்பல மட்டும் இல்ல, ஒரு க்ஷணமும் எங்களை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு, இந்த ஜீவாத்மாக்களை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு பெருமாளுமே தான் விரும்ப மாட்டார். கணே பதேயத் விரகோதி துஸ்தகா அப்படின்னு ஆள வந்தார் சாய்ச்சர். பிரியமான மகாத்மாக்களோட பிரிவை என்னால தாங்க முடியாதுன்னு பெருமாளே சொல்லியிருக்காரு. அப்ப எங்களை விட்டு அவராலையும் பிரிஞ்சிருக்க முடியல, ஒன்னாலையும் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, ஏன்னா நீ மகா கிருப்பையானவள், அதே மாதிரி புருஷகாரம் பண்ண வந்தவள். சோ உனக்கு நாங்க ரெண்டு பேருமே முக்கியம். பெருமாளுக்கும் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, உனக்கும் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இவ்வளோலாம் நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களை பிரிஞ்சு பெருமாளும் கஷ்டப்படுறார், ஆனா பெருமாள் முன்னாடி நிக்கிறதுக்கான தகுதி எங்களுக்கு இல்லாம இருக்கு. இங்க ஆண்டாளானவள் அவளை சொல்லல, கூட வந்த 500,000 பெண்களை சொல்றா. தத்துவம் அன்று இந்த மாதிரி ஜீவாத்மாக்களை பிரிஞ்சு வருத்தத்தோட இருக்கிற அவளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பெருமாளுக்கான தனியான தத்துவம் கிடையாது, அந்த தத்துவம் உனக்கானதும் தான். அது பிராட்டிக்கான தனியான தத்துவமும் கிடையாது, ஏன்னா அது பெருமாளுக்கானதும் தான். ஆக ரெண்டு பேருக்குமான பொதுவான தத்துவம் அது. தத்துவம் அன்று அப்படின்னா இது வந்து ஒன்னு உனக்கே இருக்கக்கூடிய பிரத்யேக தத்துவம் இல்ல அனுகிரகம் பண்றதுன்றது. அப்போ உனக்கே இருக்கக்கூடிய தனியான அந்த தத்துவம் எது அப்படின்னா புருஷகாரம்ன்றதுதான் உனக்கே இருக்கக்கூடிய தனி தத்துவம். இந்த சாதாரண தத்துவம் அனுகிரகம் பண்றதுன்ற சாதாரண தத்துவம் உங்க ரெண்டு பேருக்குமே பொதுவானது, ஆனா புருஷகாரம் பண்றதுன்ற தத்துவம் உனக்கு மட்டுமே உரித்தானது. அதனால அந்த தத்துவத்தை கொண்டு தகவு, தகவுனா தயைன்னு அர்த்தம். அதனால அந்த தயைய காரணமா வச்சுட்டு உனக்கே இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான தத்துவத்தின் மூலமா எங்களை நீ பெருமாள் கிட்ட சேர்க்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறான் அப்பின்னையை இந்த இடத்துல ஆண்டாள் பிராட்டி. நம் சுவாமி கூட தயா சதகத்துல இத வந்து அழகா நமக்கு கொடுத்திருப்ப. எதிர வந்து நிக்கிறவனோட தோஷத்தை பெருமாள் பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவனோட கண்ணில படாதபடிக்கு யார் மறைச்சு வைக்கிறான்னா நப்பின்னை தேவி தான் மறைச்சு வைக்கிறானாம். பக்த தோஷேஷு அதர்சனம், அதர்சனம் தர்சனம் இல்லாம அதர்சனம் மறைக்கிறது எதை, தோஷத்தை, பக்தனோட தோஷத்தை. அவதான் இந்து திருமணா இருந்து பெருமாளோட அந்த நெத்தியில இருந்து அந்த கண்ணை மூடி மறைச்சுடுறாளாம் நப்பின்னை பிராட்டி தான். இது நம் சுவாமி தயாசதகத்துல கொடுப்பார் நமக்கு. அந்த மாதிரி உயர்ந்த தத்துவமான புருஷகாரம்ன்ற தத்துவத்தை வச்சுண்டு அதுக்கு எது அவளுக்கு ரொம்ப முக்கியம், தயை. அந்த தயை நம்ம பேர்ல இருந்தாதான் நமக்காக அவ புருஷகாரம் பண்ணுவோம். ஆக தத்துவம் அன்று பொதுவான தத்துவம் எங்களுக்கு வேண்டாம், உனக்கே இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக தத்துவமான அந்த தகவு, அந்த தயைன்ற அந்த மூல காரணத்தோட இருக்கக்கூடிய அந்த புருஷகாரத்தை வச்சுட்டு எங்களை நீ பெருமாள் கிட்ட சேர்க்க வேண்டாமான்னு இந்த இடத்துல கேக்குறான். இதுக்கு இன்னொரு அழகான ஒரு அர்த்தம் என்னன்னா, தத்துவம் அன்று தகவேலோவ தத்துவம் தகவேல் அன்றுனும் பிரிக்கிறான். அதாவது எது தத்துவம் அப்படின்னா ஜீவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாத நிலைதான் தத்துவம், அதுதான் உண்மை, அதுதான் வாஸ்தவம். ஆனா இந்த நிலை நமக்கு எப்படி கிடைக்கும், பெருமாளோட எப்பவுமே சேர்ந்து இருக்கிற நிலை நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா தயை, தகவுன்ற தயை பிராட்டி கிட்ட இருந்ததுன்னா பெருமாளோட எப்பவுமே சேர்ந்து இருக்கிற தத்துவமானது நமக்கு கிடைக்கும்னு அந்த விதமாகவும் அத நமக்கு கொடுக்கிற வியாக்கியார்த்தாக்கள். ஆக இதன் மூலமா என்ன சொல்ல, விஷயம் என்ன சொல்ல வரா அப்படின்னா, ராமனோட சீதை இருந்தா வில்லானது அவனோட ஆபரணமா இருக்கு, ராமனோட சீதை இல்லன்னா வில்லானது அவனோட ஆயுதம் ஆயிடுறது. அதனால பெருமாளோட எப்பவுமே பிராட்டி இருந்தாதான் நம்மளுடைய குற்றங்களை பார்க்காம பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், அப்பதான் அது ஆபரணமா இருக்கும், இல்லனா ஆயுதமா மாறிடும் அப்படிங்கறதுனால இந்த பெருமாளுக்கு இந்த சர்வ பதார்த்த வைலட்சண்யமும் நித்தியர் முக்தன்ற வைலட்சண்யமும் பிராட்டிகளுக்கு பர்த்தாவான தன்மையும் சொல்லி அப்பேற்பட்ட பெருமாள் கிட்ட ஆச்சாரியன் மூலமா ஸ்திரமான ஞான விளக்கை ஏத்தி அடைக்கலம் புகுந்தோம்னா பெருமாளானவர் அந்த பக்தி அந்த அந்த மூலமா இருக்கக்கூடிய அகக்கண்ணால நம்மளால பெருமாளை பார்க்க முடியும். அப்போ பெருமாளுக்கு நம்மேலையும் ஒரு பிரியம் ஏற்படும், அதனால நமக்கு மோட்சத்தை கொடுத்து மறுபடி இந்த சம்சாரத்துக்கு அனுப்பாத வகையில நம்மை விட்டு பிரியாத நிலையை நமக்கு கொடுப்பர். ஆனா எப்ப கொடுப்பர், பிராட்டியானவள் நமக்காக புருஷகாரம் பண்ணா கொடுப்பர் அப்படின்றத ஆண்டாளானவள் இந்த பாசுரத்தின் மூலமா நமக்கு புரிய வைக்கிறார். பெருமாளை மட்டும் அடையணும்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு சூர்பனகையோட நிலைதான் வரும். பிராட்டிய மட்டும் ஆசைப்பட்டோம், அவளை மட்டும் அடைஞ்சா போதும்னு நினைச்சா ராவணனோட நிலைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். ஆக ரெண்டு பேரும் வேணும் அப்படின்றத நமக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்மோட பட்டர் வந்து, பராசர பட்டர் வந்து நீலாதுங்கஸ்தனகிரி தட்டின்னு நமக்கு இந்த தனியனை வந்து அனுகிரகம் பண்ணார். நமக்காக இவ்ளோ பாடுபடுற ஆண்டாளுக்கு எத்தனை தடவை அஷ்டாங்க பிரணாம் தண்டவத் பிரணாம் அஞ்சலி எத்தனை பண்ணாலும் போதாதுன்னு தான் நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயகா அப்படின்னு அத்தனை பிரணாமங்களை அடிக்கடி அப்பப்போ சொல்லிண்டே இருக்கணும். ஏன்னா இவ்ளோ பெரிய தத்துவத்தை நமக்கு கொடுத்தவள் யாருன்னா ஆண்டாள் பிராட்டி தான். ஆக இந்த பாசுரத்தின் மூலமா பெருமாள் வேற பிராட்டி வேற இல்ல, அதுக்காக நம்ம நேர பெருமாள் கிட்ட போயிட முடியாது, பிராட்டி மூலம் முன்னிட்டு தான் நம்ம பெருமாள் முன்னாடி போய் நிக்கணும்ன்ற பெரிய தத்துவத்தை நமக்கு நாச்சியார் சொல்லி கொடுத்திருக்காடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.